மார்க்கு தான் அழகு நெத்தி அதுக்கு கூட 10 மார்க்கு தான் கம்மல்லாடும் காது மணல் 10 மார்க்கு தான் உன் கோப மூக்குக்குமே 10 மார்க்கு தான் சிணுங்கி சிணுங்கி சிரிக்கும் சிரிப்பு 10 மார்க்கு தான் ஒதுங்கி ஒதுங்கி நடக்கும் நடக்கு 10 மார்க்கு தான் பத்து மார்க்கு தான் அழகு நெத்தி அது